அன்புக்குரிய சகோதர சகோதரராகிய உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களையும் மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டுமல்ல, நான் சார்ந்திருக்கிற சென்னை எக்லிஷியா அன்பின் வாழ்த்துக்கள் கூட உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை இறக்கம் நம்மோடு இருந்து இந்த ஒரு 25வது மாநாட்டில் 2 நாள் கன்வென்ஷனில் கலந்து கொள்ளும்படியாக, பேசும்படியாக, கேட்கும்படியாக நம்முடைய பிதாவாகிய தேவன் செய்த கிருபைகளுக்காகவும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய தேவனுடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். இன்றைய தேவனுடைய செய்தியுடைய தலைப்பு சகோதரர் சொன்னவனமாக நிலை நிற்பவன் யார், ஹூ ஷால் ஸ்டாண்ட் என்ற தலைப்பின் கீழாக, நிலை நிற்பவன் யார் என்ற தலைப்பின் கீழாக மல்கியா 3:2-3 ஆதாரமாக கொண்டு நம்ம இன்றைக்கு சத்தியத்தை தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் ஆதார வசனம் நீங்கள் வாசிங்க, மல்கியா 3:2-3. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார், அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார், அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார். இதுதான் நம்ம தலைப்பாக வச்சிருக்கிறோம், அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார். கண்டினியூ பண்ணுங்க சார். புடமிடுகிறவனுடைய அக்னியை போலவும் மன்னாருடைய சௌகாரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசன பகுதிகளை நம்ம பார்க்கும்போது முக்கியமான சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். என்ன அப்படின்னா, அந்த ஆதார வசனம் நம்ம பார்க்கும்போது, ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார், அவர் வெளிப்படுகையில் நிலைநிற்பவன் யார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் யாரை சுத்திகரிக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரிக்கிறார். அவர்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படிக்கும் நீதியான காணிக்கை செலுத்தும்படிக்கும் பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் அவர் புடமிடுவார் என்று நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரி, இது ஒரு தீர்க்கதரிசன வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு தீர்க்க தரிசன வசனங்கள், இந்த வசனம் எந்த காலப்பகுதிக்குரியது என்று நாம் பார்க்கும்போது, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சுசேஷ யுக காலப்பகுதி முடிவில் இருக்கிற நாம் இந்த ஒரு காலப்பகுதியில் சுத்திகரிப்பின் வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் இயேசு வந்து இந்த வசனங்களை என்னதான் சொல்லுது அப்படின்னா, கர்த்தர் இயேசு வந்து சுத்திகரிப்பின் வேலையை வந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். 1874 கர்த்தர் வந்து அநேக வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நிறைய வேலைகளை அவர் செய்கிறாரு. ஸ்பெஷலாக என்ன வேலை தான் அவர் செய்கிறார் அப்படின்னா, செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, சுத்திகரிப்பின் வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரி, அப்போ பாருங்கள், கர்த்தர் இயேசு அவர் முதலாம் வருகையில் அவர் வந்திருக்கும்போது, அப்போ எங்கே வந்தார், எங்கே வந்தார் அப்படின்னா, யூதர்கள் மத்தியில் தான் அவர் வந்தார். சில ஜனங்கள் மத்தியில் அவர் வந்தார். அப்படி இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அவர் வரும்போது அங்கே சில சுத்திகரிப்பின் வேலைகளை அவர் செஞ்சார். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த ஜனங்கள் என்ன பண்ணல, அவங்க மறுதளிச்சிட்டாங்க, சிலுவையில் போட்டாங்க அந்த யூதர்கள். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, அங்கே சில சுத்திகரிப்பின் வேலைகள் கூட இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்திருக்கும்போது சில வேலைகளை அவர் செஞ்சார். நமக்கு நல்லா தெரியலையா, தூத்துக்கூடை அவருடைய கையில் இருக்கிறது, அவருடைய களஞ்சியத்தை நன்றாய் விளக்கி கோதுமையோ களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதறியோ அவியாத அக்னியில் சுட்டெரிப்பார். அப்போ சில சுத்திகரிப்பின் வேலை கூட கர்த்தர் இயேசு அங்கே முதலாம் வருகையில் அந்த இஸ்ரேல் மத்தியில் அங்கே செஞ்சார் என்று நாம் பார்க்குறோம். வசன பகுதிகள் நீங்கள் படிங்க, ஏசாயா 1:25. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் கழிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். பாத்தீங்களா, அப்ப உன் ஈயத்தை எல்லாம் எடுத்து போடுவேன். அப்ப அங்க மிகப்பெரிய ஒரு சுத்திகரிப்பின் வேலையை அங்க கர்த்தர் இயேசு முதலாம் வரிகள் செஞ்சாரு. அப்படி செஞ்சிருந்தாலும் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலிருந்து எவ்வளவு பேர் தான் வந்தாங்க அந்த சுத்திகரிப்பில் அப்படின்னா, கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. நமக்கு நல்லா தெரியும், அவர்கள் கடல்கரை மணலத்தினே இருந்தாலும் மீதியானவர்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கொஞ்ச பேர் தான் அந்த வாய்ப்பில் வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரி, இது முதலாம் வரிகள் அங்கே வந்து சில சுத்திகரிப்பின் வேலையில் செஞ்சார். ஆனால் நம்ம பார்க்குறோம் மல்கியா 3:2 2-3 அந்த ஆதார வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் யாரை சுத்திகரிக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது லேவியன் புத்திரரை அவர் சுத்திகரிக்கிறார் என்று நாம் பார்க்குறோம். அப்போ அந்த லேவியன் புத்திரர் யாரை குறிக்கும், யாருக்கு அடையாளமாக இருக்கு என்று நாம் பார்க்கும்போது தகுந்த ரசல் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. அப்போ அந்த லேவியன் புத்திரர் யாரை குறிக்கும் என்று நாம் பார்க்கும்போது விசுவாச குடும்பம், அப்போ விசுவாச குடும்பத்தார் என்று நாம் பார்க்குறோம். சகோதர சகோதரி, சபை மற்றும் திரளான கூட்டம், சர்ச் கிளாஸ் அண்ட் கிரேட் கம்பெனி. அப்போ அந்த விசுவாச குடும்பம் குறிக்குது சபை மற்றும் திரளான கூட்டம் என்று நாம் பார்க்குறோம். அப்போ அந்த லேவியன் புத்திரரை சித்திகரிக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, அப்போ அந்த லேவியர்கள், அப்போ நிழலில் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது அப்போ லேவியர்களை வந்து எப்படி செலக்ட் பண்ணார், ஆசிரியப்பு கூடாரத்தில் தேவனுடைய ஊழியங்களை செய்யும்படி அப்போ அந்த லேவியர்களை வந்து எப்படி செலக்ட் பண்ணார், மோசேக்கு சொல்லியிருந்தார் அப்படின்னா, நீங்கள் வசனம் பகுதியில் படிங்க, நிழலில் எண்ணாகமம் 4:48 8 பேராயிருந்தார்கள். அப்போ அந்த வசனம் எண்ணாகமம் 4:48 நம்ம படிக்கும்போது 8,580 பேர் லேவியர்களை வந்து என்ன பண்ணுறாருன்னா செலக்ட் பண்ணுறாரு தேவனுடைய ஊழியங்களுக்காக. ஆனால் நம்ம பார்க்கும்போது இந்த லேவியர்கள்லேருந்து என்ன பண்ணுறாருன்னா 5 பேர் பிரிக்கிறார். பிரித்து எடுத்து இவங்க யாருன்னா ஆசாரிய ஊழியம் செய்ததற்காக. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் யாத்திராகவும் 28:1 நீங்கள் வேகமாக படிங்க, பவர் பாயிண்டில் இருக்குது. என் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரராகிய நாதாப் அபியூ எலேசார் இதாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிலே சேர்த்துக் கொள்வாயாக. பாத்தீங்களா, இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த 8,580 பேர் இப்போ லேவியர்கள். அப்ப இதுல இருந்து 5 பேர் வந்து ஆசாரிய ஊழியம் செய்ததற்காக தேவன் வந்து செலக்ட் பண்றார். இந்த 5 பேர்ல 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அங்க செய்யறாங்க இல்லையா. அப்ப மீதி இருக்கிற 5 பேர்ல மீதி இருக்கிறது எவ்வளவு பேருங்க, 3 பேர் இல்லையா, 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ சகோதரர் ரசல் அவங்க வந்து டேபர்நாக்கல் ஷேடோல சில கணக்கு கொடுக்கறாரு. அப்ப பாருங்க 8,580 / 3 போட்டா எவ்வளவு வருது அப்படின்னா 2,860. அப்ப 2,860 லேவியர்களுக்கு ஒரு ஆசாரியன். இப்படிதான் தேவன் வந்து சகோதர ரசல் மூலமா சில கணக்கு கூட அந்த டேபர்நாக்கல் ஷேடோல அங்க கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரர்களை. அப்ப பாருங்க இது வந்து பழைய ஏற்பாட்டில் நிழல வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் தேர்ந்தெடுத்தார் தேவனுடைய ஊழியங்களுக்காக. அப்ப பாருங்க 5 பேர் வந்தாங்க, ஆனா 2 பேர் உண்மை இல்லாத நிலை இல்லையா, அன்பெய்த்ஃபுல் உண்மை இல்லாத நிலைக்கு போயிட்டாங்க. ஆனா 3 பேர். அப்ப டேவிட் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னா 2,860 லேவியர்களுக்கு ஒரு ஆசாரியன் நிழல்ல. சீரியஸான விஷயங்கள் நிஜத்தில் பார்க்க போகிறோம் சகோதர சகோதரிகளை. அப்போ பாருங்க இது நிழலில் நடந்திருந்தாலும் நாம் பார்க்குறோம் ஆதார வசனம் மல்கியால. அப்படி பார்க்கும்போது அவர் யாரை சுத்திகரிக்கிறார் அப்படின்னா லேவியன் புத்திரரை. அப்போ லேவியன் புத்திரரை அவர் சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். ஏன் லேவியன் புத்திரரை சுத்திகரிக்கிறார்? இப்போ லேவியன் புத்திரர் யாருன்னு பார்த்தோம், விசுவாச குடும்பத்தார், சபை மற்றும் திரளான கூட்டம். ஏன் வந்து விசுவாசத்து குடும்பத்தை சோதிக்கிறார், ஏன் சோதிக்கணும் என்று நாம் பார்க்கும்போது நியாய தீர்ப்பு எங்க தொடங்கும் காலமா இருக்கிறது வசனம் படிக்கிறோம். 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தூங்கும் காலமா இருக்கிறது. பாத்தீங்களா, அப்ப நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தூங்கும் காலமா இருக்கிறது அப்படின்னா, அப்போ சபையில தான் சுத்திகரிப்பின் வேலைகளை கர்த்தர் இயேசு 2 பிரசன்னத்துல வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா சுத்திகரித்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்குறோம் சகோதர சகோதரர். அப்போ எப்படி சுத்திகரிக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது வெள்ளியைப் போலவும் அவர் பொன்னை போலவும் சுத்திகரிக்கிறார். அப்போ நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொடங்கும் காலமாக இருக்கிறது அப்படின்னா, அப்போ தேவனுடைய வீட்டில் தான் அவர் சுத்திகரிப்பின் வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்குறோம். அப்போ ஏன் சுத்திகரிக்கணும், அப்போ சுத்திகரிப்பு தேவைப்படுது அப்படின்னா அங்கே ஏதோ தேவையில்லாத விஷயம் இருக்குது இல்லைங்களா. அப்போ விசுவாச குடும்பத்தில் என்ன இருக்குது அப்படின்னா தேவையில்லாதது ஏதோ அசுத்தம் இல்லையா, சுத்தம் இல்லாத ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் அங்கே என்ன நடக்கணும் அப்படின்னா சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது என்று நாம் பார்க்குறோம். ஏன் சுத்திகரிக்கிறார் அப்படின்னா தானியேல் 12:10 அநேகர் சுத்தமும் மென்மையாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். அநேகர் சுத்தமும் மென்மையாக்கப்பட்டு புடமிடப்படுவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுத்தமாக்கப்பட்டு புடமிடப்படுவார்கள். அப்படின்னா அங்க சுத்தம் இல்லாத காரியம் இருக்கிறதுனாலதான் அங்க என்ன பண்ணப்படும், புடமிடுகிற வேலை அங்க தேவைப்படுகிறது என்று நாம் பாக்குறோம் சகோதர சகோதரர்கள். அப்படின்னா அங்க என்ன இருக்கு, ஏன் சுத்திகரிக்கிறார் அப்படின்னா, அங்க அந்த விசுவாச குடும்பத்துல என்ன இருக்கு குடும்பத்தார் கிட்ட என்று நாம் பார்க்கும்போது அங்க அழுக்கு இருக்குது. என்ன அழுக்கு என்று நாம் பார்க்கும்போது லவோதேக்கியாவுக்கு சொல்லப்பட்ட வசனம் என்ன நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். லவோதேக்கியாவுக்கு சொல்லப்பட்ட வசனம், ஏழாம் சபைக்கு சொல்லப்பட்ட வசனம் என்ன இருக்குங்க, வசனம் படிங்க. வெளிப்படுத்தல் 3:17 சில வசனங்கள். நீ நிர்பாகியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பணன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் பாத்தீங்களா. அப்ப இப்படி எல்லாம் யாரு இருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு காலப்பகுதி இல்ல இருக்கிற கடைசி காலத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த லவோதிக்க காலப்பகுதியில் இருக்க நாம் இருக்கிறோம் என்று அங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் நான் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணத்தையும் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த ஒரு காலப்பகுதியில என்ன மாதிரியா நம்ம அந்த சூழ்நிலையில இருக்கிறோம் என்பது இந்த வசனம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா தெரியப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கிறோம். சகோதரர் ரசல் அவங்க சொல்லும்போது ரீப்ரின்ஸ் 3:8-6:5-2 என்ன இருக்கு, இந்த ஒரு விசுவாச குடும்பத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, இங்க சொல்றாரு சுயநலம், மாம்சீக நோக்கம் மற்றும் பெருமை. அப்போ செல்ஃப் இங்க இருக்குது. அப்போ இது எங்க இருக்கு அப்படின்னா, விசுவாச குடும்பத்தில் இருக்கு அப்படின்னா, இப்போ என்ன தேவைப்படுது, சுத்திகரிப்பங்க தேவைப்படுகிறது என்று நாம் பார்க்குறோம் சகோதர சகோதரி. அப்போ சுயநலம் அப்போ இன்னைக்கு இருக்குது. இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம், கர்த்தர் சுத்திகரித்து கொண்டு இருக்கிற நாம், காலத்தில் இருக்கிற நாம், அப்போ அங்கே பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னா, சுயநலம் மற்றும் மாம்சீக நோக்கம் மற்றும் பெருமை இங்கே இருக்குது என்று நாம் பார்க்குறோம். அதனால தான் சுத்திகரிப்பு தேவைப்படுது. அது மட்டுமல்ல, அப்போ சுத்திகரிக்கக்கூடிய நோக்கம் என்ன, கர்த்தர் வந்து சுத்திகரிக்கிறாரு, அதனுடைய நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, அவர்கள் கர்த்தருடையவர்களா இருக்கும்படிக்கு நீதியான காணிக்கை செலுத்தும்படிக்கு. அப்போ கர்த்தருடையவர்களா இருக்கும்படிக்கு அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்படிக்கு. அப்போ நீதியான காணிக்கை செலுத்தும்படிக்கு அப்படின்னா, நீதியான காணிக்கை அப்படின்னு என்ன அர்த்தம், அப்போ நீதியான காணிக்கை அப்படின்னா பாருங்க, நமக்கு இது சகோதரர் ரசல் எது கோட் பண்றாருன்னா, Romans 12:1 கோட் பண்றாரு. அப்ப நீதியான காணிக்கை செலுத்தும்படிக்கு அப்படின்னா, நம்ம எல்லாரும் வந்து உடன்படிக்கை செய்து வந்திருக்கிறோம், அப்படி சுத்தம் செய்ய வருகிறேன்னு சொல்லிட்டு வந்து உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம். அது சரியா செஞ்சு முடிச்சதா அது என்னங்க, நீதியின்படி. அது செய்யல அப்படின்னா நீதியே இல்லை இல்லையா. அப்ப நீதியான காணிக்கை செலுத்தும்படிக்கு என்று அப்போ சகோதரர் ரசல் அவங்க Romans 12:1 கோட் பண்றாரு. வசனம் படிங்க, Romans 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம செய்யற அந்த, நம்ம கொடுக்கிற அந்த பலிகள், ஜீவ பலி எப்படி இருக்கணும் அப்படின்னா, யாருக்கு பிரியமா இருக்கணும் சொல்றாருங்க, எந்த மனுஷனுக்கு கிடையாது. அப்ப தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அப்படின்னா, தேவனுக்கு பிரியமா இருக்கணும் நம்ம செலுத்துற பலிகள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பலிகளை தான் அங்க சொல்லப்பட்டிருக்குது மல்கியாவில், அவர்கள் நீதியான காணிக்கை செலுத்தும்படிக்கு என்று நாம் பார்க்குறோம் சகோதர சகோதரர். அப்போ அதுக்கப்புறம் அந்த வசன பகுதியில் நாம் பார்க்கும்போது, அப்போ எதுக்கு ஒப்பாக மாற்றுகிறார், எதுக்கு ஒப்பாக மாற்றுகிறார் என்று நாம் பார்க்கும்போது, பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் அவர் மாற்றுகிறார் என்று நாம் பார்க்குறோம். அப்போ பொன்னை போலவும் என்று நாம் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. அப்போ யாருக்கு இங்கே ரீஃபரன்ஸ் 4709 அப்போ பொன்னை போலவும் யாரை குறிக்குது என்று நாம் பார்க்கும்போது, சர்ச் கிளாஸ் சபை. அப்போ ரீஃபரன்ஸ் 3:6-8:4 வெள்ளியை போலவும் யாரை குறிக்குது என்று நாம் பார்க்கும்போது, கிரேட் கம்பெனி, திரளான கூட்டம். அப்போ பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் அவர் சுத்திகரிக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது இந்த வித்தியாசங்கள் நமக்கு தெரியுது இல்லைங்களா, பொன் மற்றும் வெள்ளி. அப்போ பாருங்க, வெள்ளி விட பொன் வந்து தரம் அதிகமாக கம்மி, வெள்ளியை விட பொன் வந்து தரம் வந்து அதிகமாக கம்மி அதிகம் இல்லைங்களா. அப்போ பொன் சபை இல்லையா, அப்போ பாருங்க வெள்ளி தரம் கம்மி திரளான கூட்டம். அப்போ இங்கே டிஃப்ரெண்ட் காட்டுறாரு சகோதர சகோதரிகளை. அப்போது அவர் எதுக்கு ஒப்பாக சுத்திகரிக்கிறார் அப்படின்னா, வெள்ளியை போலவும் பொன்னை போலவும் சபை மற்றும் திரள் கூட்டத்தை விசுவாச குடும்பத்தார் இன்னைக்கு இது மாதிரி சுத்திகரிப்பு செஞ்சிட்டு இருக்கிறார் என்று நாம் பார்க்குறோம் சகோதர சகோதரர். அப்போ சுத்திகரிக்கிறாரு, ஓகே, எதை கொண்டு சுத்திகரிக்கிறார், எதை கொண்டு சுத்திகரிக்கிறார் அப்படின்னா அக்னி, அக்னி கொண்டு அவர் சுத்திகரிக்கிறார் அப்படின்னா வசனம் நீங்கள் படிங்க, 1 பேதுரு 4:12-13 வசனங்கள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் போதும். அப்ப பாருங்க, இப்ப எதை கொண்டுதான் சுத்திகரிக்கிறார் அப்படின்னா அக்னி. அப்ப அக்னி கொண்டுதான் சுத்திகரிக்கிறார். அக்னியோடைய வேலை என்னங்க, ரெண்டு வேலை செய்யும். அக்னியோடைய வேலை என்ன வேலை, ஒன்னு சுத்திகரிப்பு செய்யும், இன்னொன்னு அழிக்கும், பியூரிட்டி, அதுக்கப்புறம் டிஸ்ட்ராய் இல்லைங்களா. அந்த பிக்சர் போடுங்க பிரதர், பாருங்க அக்னி வேலை என்ன செய்யும் அப்படின்னா, ஒன்னு பியூரிட்டி சுத்திகரிக்கும், இன்னொன்னு டிஸ்ட்ராய்ட் அழிக்கும். அப்போ பாருங்க, பியூரிட்டி நம்ம பார்க்கும்போது இப்போ கர்த்தர் வந்து நம்மளை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா, இங்கே சகோதரருடைய வார்த்தைகள் நம்ம பார்க்கும்போது ரீஃபரன்ஸ் 1:9-4 இந்த வார்த்தைகளை கொடுக்குறார். என்ன கொடுக்குறார் அப்படின்னா, மோர் இம்பியூரிட்டி மோர் ஹீட் அப்படின்னா, இப்போ ஒரு உலோகம் இருக்குது, அந்த உலோகத்தில் அதிகமான அழுக்கு இருக்குது அப்படின்னா, இப்போ அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, சூடு கம்மியாக இருந்தால் அது போயிடுமா, அதிகமான அழுக்கு இருக்கு ஒரு லோகத்தில் அப்படின்னா, உலோகத்தில் அதுக்கு அதிகமான ஹீட்டு தேவைப்படுது என்று அங்கே சொல்கிறார். அப்போ கர்த்தர் இயேசு வந்து நம்மளை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா, இப்போ இங்கே சகோதரர் சொல்கிறாரு, அப்போ சில அது அந்த ரீஃபரன்ஸ்லேயே கண்டினியூவாக சொல்கிறாரு, ஹிஸ் இமேஜ் டு ரிஃப்ளெக்டட் இன் த மெட்டல் ஆஃப் அவர் கேரக்டர். இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ கர்த்தர் இயேசு வந்து சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார். அப்போ சுத்திகரிக்கிறோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த மெட்டலில் என்ன இருக்குது அப்படின்னா அழுக்கு இருக்குது. இப்போ அழுக்கு இருக்கும்போது அப்போ சுத்திகரிக்கிறோடைய நோக்கம் என்னென்னா, அந்த அழுக்கெல்லாம் நீக்கிட்டு நீக்கும்போது சுத்திகரிக்கிறோடைய முகம் எதில் தெரியும் அப்படின்னா, அந்த உலோகத்தில் தெரியும். அதான் சொல்கிறார் சகோதரர். அப்போது இன்றைக்கி யார் சுத்திகரிக்கிறார் நம்மளை அப்படின்னா, விசுவாச குடும்பத்தார கர்த்தர் இயேசு சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா, அப்போது கர்த்தர் இயேசு சுத்திகரிக்கிறார் அப்படின்னா அவருடைய குணலட்சணங்கள் யாருக்கிட்ட காணப்படணும், யாருக்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகணும், நம்மளிடத்தில் காணப்பட வேண்டும். அந்த லோகத்தில் தெரியணுமா அவருடைய முகம், சுத்திகரிக்கிறவருடைய முகம் அந்த லோகத்தில் தெரியணுமா, பலிப்பாள பலப்படன் அது மாதிரி அப்படின்னா, கர்த்தர் இயேசு சுத்திகரிக்கிறன்னா அவருடைய குணலட்சணங்கள் யாருக்குள்ள வெளிப்படணும் அப்படின்னா, நமக்குள்ள வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்குறோம் சகோதர சகோதரிகளை. அப்போ அந்த சுத்திகரிப்பின் வேலைகளை கர்த்தர் எப்படி செய்கிறார் அப்படின்னா, அப்போ பாருங்கள் ரீஃபரன்ஸ் 4:9-3:1 கொடுக்குறாரு, நீங்கள் படிக்கலாம். கிவிங் க்ளோஸ் இன்ஸ்பெக்ஷன். அப்போ பாருங்கள், கிவிங் க்ளோஸ் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா அவர் எப்படி சுத்திகரிக்கிறார் அப்படின்னா, உற்று பார்த்து, ரொம்ப டீப்பாக உற்று பார்த்து என்ன பண்ணுறாருன்னா, கிவிங் க்ளோஸ் இன்ஸ்பெக்ஷன் the heat be neither too great nor too little, the time neither too long nor too short. அப்படின்னா ஒரு லோகத்துக்கு அதிகமான சூடு கொடுக்கணுமா, சூடு கொடுத்தா அதை நீக்க முடியுமா, கம்மியாக கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதிக நேரம் கொடுக்கணுமா இல்லை கம்மியாக கொடுத்தா அது நீக்க முடியுமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாராம் அப்படின்னா, ரொம்ப க்ளோஸாக உற்று பார்த்து, அதான் நம்ம ஆதார வசனம் படிக்கிறோம் இல்லைங்களா, அவர் உட்கார்ந்து வெள்ளியை போலவும் பொண்ணை போலவும். உட்கார்ந்து எதை குறிக்குது அப்படின்னா, எதை குறிக்குதுங்க, பொறுமையாக உட்கார்ந்து எதை குறிக்குது, பொறுமையாக. அப்போ பொறுமையாக இருந்து உற்று பார்த்து அவர் என்ன பண்ணாருன்னா, அதிக சூடு கொடுக்கலாமா இல்லை கம்மியாக சூடு தேவையா அப்படின்னா, என்ன தேவை, அதிகமாக நம்மக்கிட்ட குறைகள் இருக்குது, பாவங்கள் இருக்குது, அழுக்கு இருக்குது அப்படின்னா அதிக உபத்திரங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறார் சுத்திகரிக்கிறவர் அப்படின்னா, என்ன தேவைப்படுது அப்படின்னா கம்மியான உபதிரவங்கள் தேவைப்படுது. அப்போ அது உற்று பார்த்து அதிகமாக கொடுக்கலாமா கம்மியாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாராம் செய்வாராம். இப்போ பாருங்க, இன்னைக்கு வந்து இந்த உடன்படிக்கை செஞ்சு நம்ம வந்திருக்கிறோம், வந்திருக்கிறோம். நமக்கு நம்முடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து உபதிரவங்களே இருந்தால் யாராவது நிற்க முடியுமா? நம்ம லைஃப் ஃபுல்லாகவே வந்து உபதிரவங்களே இருக்குது அப்படின்னா யாராவது நிற்க முடியுமா? இல்லை இல்லையா? அப்போ அதிக பாவம் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, கம்மியாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி. அப்போ பாருங்கள், அதுதான் சொல்கிறாரு, கிவிங் க்ளோஸ் இன்ஸ்பெக்ஷன். அப்போ யார் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா கர்த்தர் இயேசு பண்ணிகிட்டு இருக்கிறாரு சகோதர சார். அப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது பார்த்து சுத்திகரிக்கும் போது அங்கே சொல்கிறாரு ரீஃபரன்ஸ்லேயே, அதிலே கண்டினியூ நம்ம பார்க்கும்போது, த லார்ட் வில் ரெக்வயர் சர்ச் பியூரிட்டி வித் ஹோலினஸ் தட் ஃபியூ வில் கம். கொஞ்சம் பேர் தான் அதில் நீ வருவாங்க. ஃபியூ வில் கம் அப் டு ஹிஸ் ரெக்யர்மெண்ட். அப்போ அப்படி சுத்திகரிக்கும் போது அந்த பரிசுத்தத்தில் சுத்திகரிக்கும் போது கொஞ்சம் பேர் தான் அதில் நிற்பாங்க. அதில் சொல்கிறாரு கண்டினியூ, நாட் மெனி வில் அபை, நாட் மெனி வில் ஸ்டாண்ட், த மெஜாரிட்டி வில் ஃபால். த மெஜாரிட்டி வில் ஃபால் அப்படின்னா அந்த சுத்திகரிக்கும் போது கொஞ்சம் பேர் தான் அதில் நிற்பாங்க, அதுக்குள்ளே வருவாங்க. ஆனால் அதிகம் பேர், மெஜாரிட்டி வில் ஃபால் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விழுந்து போவார்கள் என்று அங்க சொல்றார் சகோதர சகோதரிகள். அப்ப பாருங்க, யாரை வந்து அவர் சுத்திகரிக்கிறார் கர்த்தர் இயேசு வந்து யாரை வந்து சுத்திகரிக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, அப்ப தேவனுக்கு யார் நெருங்கி இருக்கிறாங்களோ, தேவன் கிட்ட யார் அந்த நெருக்கம் இருக்குது நெருங்கி இருக்கிறார்களோ அவர்களை தான் தேவன் என்ன பண்றாருன்னா சுத்திகரிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதே நம்ம ரீஃபரன்ஸ்ல நம்ம பார்க்கும்போது ரீஃபரன்ஸ் 4:5-9:5 ஹி வில் ஃப்ளஷ், இது ஹி வில் ஃபர்ஸ்ட் all imperfection for those to be associated with him. அப்போ தேவனுக்கு நெருங்கி இருக்கிறவங்கள மட்டும்தான் என்ன பண்ணுறாருனா அவர் வந்து இந்த மாதிரி வேலைகளை, சுத்திகரிப்பின் வேலைகளை அவர் செய்கிறார் என்று நாம் பார்க்குறோம் சகோதர சகோதர. அப்போது இன்னைக்கு வந்து தேவனுக்கு அங்கே பலி செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கிறோம். அப்போது இங்கே சொல்கிறாரு அப்படின்னா பலி ஆகணும். ஆனால் இங்கே சொல்கிறார் சகோதர ரசல் சொல்லும்போது ரீஃபரன்ஸ் 1:9-4 என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹீட் ஆஃப் த ஃப்ளேம் டூ நாட் ரிமூவ் த லிவிங் சாக்ரிஃபைஸ் ஃபார் த ஆல்டர். அப்போ பாருங்கள், நம்ம பலி இப்போ பலியாக வந்திருக்கோம், பலி செலுத்த வந்திருக்கிறோம். அப்போ என்ன ஆகணும்னா பலி ஆகணும் இல்லைங்களா? அப்போ சகோதரர் முத்துக்குமார் அவர்கள் கூட எடுத்தாங்க, உடன்படிக்கை பண்ணி வந்திருக்கிறோம், என்ன ஆகணும்? பலி ஆகணும் இல்லையா? சிலுவையில் அறையப்படுவர்கள் அறையப்படணும், பலி ஆகணும். இங்கே என்ன சொல்லுது, அப்போ நமக்கு பலி செலுத்துறன்னு வந்தாச்சு இல்லையா? அங்கே சொல்கிறார் அப்போ டூ நாட் ரிமூவ் அப்படின்னா அந்த பலியை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா எடுத்துடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது என்று நாம் பார்க்குறோம். அந்த பலிபீடத்தில் ஃபார் த ஆல்டர், பலிபீடத்தில் மேலே இருந்து நம்முடைய பலியை எடுத்துடக்கூடாது. அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா, நம்ம பலி செலுத்த வந்திருக்கிறோம் அப்படின்னா அவர் வந்து சுத்திகரித்து கொண்டிருக்கிறார், அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பின்வாங்க கூடாது என்று நாம் பார்க்குறோம். அப்போ ஒருத்தர் வந்து சுத்திகரிக்கப்படாத நிலையில் ஒருத்தர் இருக்காரு, நிறைய பாவங்கள் இருக்குது, அழுக்கு இருக்குது. ஆனால் கர்த்தர் இயேசு வந்து என்ன பண்ணிட்டுருக்காரு, சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த சுத்திகரிக்கப்படாத நிலையில் ஒருத்தர் பின்வாங்கி இருக்கிறார் அப்படின்னா, அந்த பாவத்திலேயே அந்த உணர்வே இல்லாத நிலைத்து இருக்கிறார் அப்படின்னா அவருடைய நிலை என்ன என்று நாம் பார்க்கும்போது, அதுலேயும் பார்க்கும்போது நமக்கு கொடுக்குறார் NS 4:4-3 சகோதர ரசல் நியூஸ் பேப்பர் சர்மன்ஸில் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, த அப்ஜெக்ட் ஆஃப் த ரிஃபைனர் த இஸ் த சப்பரேட் த ட்ராஸ், பட் இஃப் த மெட்டல் கிளிங்ஸ் டூ க்ளோஸ்லி டு இட்ஸ் பியூரிட்டி மோர் அண்ட் மோர் ஹீட். அப்படின்னா ஒரு உலகத்தில் ரொம்ப அதிகமாக வந்து அதை வந்து கிளீன் பண்ண முடியாது, சுத்திகரிக்க முடியாத நிலையில் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப டீப்பாக ரொம்ப அழுக்கு இருக்குது அப்படின்னா இப்போ என்ன தேவைப்படுது அப்படின்னா மோர் அண்ட் மோர் ஹீட். இப்போ என்ன தேவைப்படுதுன்னா அதிகமான சூடு தேவைப்படுகிறது என்று சொல்கிறார். அப்போ அந்த அதிகமான சூடு, அப்போ பாருங்கள், இப்போ ஒருத்தர் வந்து சுத்திகரிக்கப்படாத நிலையிலே ஒருத்தர் அந்த பாவத்திலே இருக்கும்போது என்ன நிலைமை சகோதர சகோதரிகளே, அவங்களுக்கு அதிகமாக உபதிரங்கள் வந்தால் என்ன பண்ண முடியும், மோர் அண்ட் மோர் ஹீட் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கண்டினியூ, வில் பி அப்ளைடு அன்டில் ஃபைனலி even the metal itself will be destroyed those illustrating the cause of which லீட் டு த செகண்ட் டெத். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப பாருங்க அந்த ஒரு உலோகம் நிறைய அழுக்கு இருக்குது, அந்த அழுக்கு வந்து நீக்கணும் அப்படின்னா நிறைய மோர் அண்ட் மோர் ஹீட், சூடு தேவைப்படுது, நிறைய சூடு தேவைப்படுது. அப்படி நிறைய சூடு அந்த உலோகத்துக்கு கொடுக்கும்போது அந்த உலோகம் வந்து என்ன பண்ண முடியாதான், சுத்திகரிக்க முடியாது. அந்த ஹீட்டில் வந்து சூட்டில் அந்த உலோகமே என்ன ஆகிடுமா, அழிஞ்சு போயிடுமா. அப்போ ஒருத்தர் சுத்திகரிக்கப்படாத ஒரு நிலையில் ஒருத்தர் இருக்கிறாரு, கர்த்தர் சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார். இந்த காலப்பயத்தில் ஒருத்தர் சுத்திகரிக்க முடியாத நிலையில் ஒருத்தர் இருக்கிறாரு, அதே பாவத்தில் அந்த நிலையில் அப்படின்னா கடைசியில் அவர் முடிவு என்ன இருக்கு அப்படின்னா சொல்கிறாரு, லீட் டு த செகண்ட் டெத். அது எதுக்கு வழிநடத்தும் அப்படின்னா இரண்டாம் மரணத்துக்கு வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்குறோம் சகோதர சகோதர. பாருங்கள் இந்த ரீப்ரன்ஸ் வார்த்தைகளை பார்க்கும்போது ரொம்ப எச்சரிப்பான விஷயங்கள், நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு, சில பாயிண்ட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதில் பார்க்கும்போது இதனுடைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசு வந்து சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார். அவர் வந்து உற்று பார்த்து எவ்வளோ தேவை யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், உபத்திரங்கள் அப்படி பார்த்து தான் செஞ்சிட்ருக்காரு. அப்படி அவர் சுத்திகரிக்கும் போது சிலர் வந்து இந்த சுத்திகரிப்புக்குள்ளே வருவாங்க, நிறைய பேர் விழுந்து போவாங்க. அப்போ அந்த உலோகத்தில் எப்படி ரொம்ப அழுக்கு இருந்து அது கிளீன் பண்ணும்போது அந்த உலோகமே அழியிற அளவுக்கு போகக்கூடியது, அது மாதிரி ஒரு சகோதரன் சகோதரி அந்த பாவத்திலே நிலைச்சி இருக்கும்போது அது எதுக்கு நேராக வழிநடத்தும் என்று நாம் பார்க்கும்போது இரண்டாம் மரணத்துக்கு நேராக வழிநடத்தும் என்று நாம் பார்க்குறோம் சகோதர சகோதரி. அப்போது இந்த மாதிரி சுத்திகரிப்பில் அநேகர் விழுந்து போவார்கள், ஆனால் கொஞ்சம் பேர் தான் அந்த பரிசுத்தத்துக்குள்ள சுத்திகரிப்புள்ள வருவாங்க. இப்படி அந்த நிற்கிறவங்களுக்கு ஆறுதலான நமக்கு வசனங்கள் நமக்கு சங்கீதத்தில் கொடுத்துருக்கார். சங்கீதம் 91:7. உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பாத்தீங்களா, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. பாத்தீங்களா சகோதர, எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகள் பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார். அவர் சுத்திகரிப்பு குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு வந்து இந்த சுத்திகரிப்பின் வேலையில எதை சோதிக்கிறார் கர்த்தர் இயேசு, இந்த சுத்திகரிப்பின் வேலையில எதை நம்ம கிட்ட சோதிக்கிறார் அப்படின்னா, நம்ம 3 பாயிண்ட் பார்க்க போறோம், 3 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். அப்ப முதலாவது பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது, அப்ப லாயல்ட்டி இன் அவர் கான்சிகரேஷன், அப்போ நம்முடைய அர்ப்பணிப்பின் உண்மைத்தன்மை சகோதர சகோதரி. அப்ப நம்ம நல்லா தெரியும் தேவன் எப்படி இருக்கிறாருங்க, அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு பாருங்க, இப்போ நம்ம நம்முடைய அர்ப்பணிப்பின் உண்மைத்தன்மையை இன்னைக்கு கர்த்தர் இயேசு சோதிச்சு கொண்டு இருக்கிறார். அப்படி நம்முடைய அர்ப்பணிப்பின் உண்மைத்தன்மை, அப்போ நம்ம அர்ப்பணிக்கப்பட்டு வந்திருக்கிறோம், சித்தம் செய்ய வந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம உண்மைத்தன்மை எப்படி இருக்கு, அப்போ நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் என்று நாம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நமக்கு நிறைய பழைய ஏற்பாட்டில் நிறைய வந்து அடையாளங்களாகவும் நிழல்களாகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா சகோதர சகோதரிகளே. நமக்கு நல்லா தெரியும் அந்த நேபுகாத்நேச்சார் பெரிய ஒரு பொற்செலையை வந்து அங்கே செஞ்சுட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க, அனனியா அசரியா மீசாயல் அவங்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதை நீங்கள் பணிந்து கொள்ளணும் வணங்கணும் என்று சொல்லும்போது அந்த 3 புருஷர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய உண்மைத்தன்மை பாருங்க. வசனம் சகோதர சகோதரிகளே, டேனியல் 3:17-18 வசனங்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். பாருங்க எங்க என்ன சொல்றாருன்னா, இங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்றார். அப்ப பாருங்க இங்க அதை பணிய மாட்டோம், அந்த பொற்சேலையை வந்து என்ன பண்ண மாட்டோம் பணிய மாட்டோன்னு சொல்லும்போது இவங்களுக்கு ராஜாவுக்கு கோவம் வந்து எத்தனை மடங்கு சூடு பண்றாருங்க, 7 மடங்கு. அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை வந்தா பாருங்க, நீங்க இதை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்ம லைஃப்ல வந்து உடன்படிக்கை செஞ்சு வந்திருக்கோம், நமக்கு ஒரு டெஸ்ட் வருதுன்னு வச்சுங்களா, நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்க, ஒரு எரிகிற சூளை பெருசா அங்க இருக்குது, அக்னி இருக்குது, 7 மடங்கு சூடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்க எப்படி இருந்தாங்க, எங்களுடைய நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க எப்படி இருக்கிறான், அவர் வல்லவராக இருக்கிறார்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த வசனங்கள் பார்க்கும்போது கண்டினியூ பண்ணுங்க சார், 18th வசனம். நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வணங்க மாட்டோம் பணிய மாட்டோம் அது உங்களுக்கு தெரிய கடவுது என்று சொல்றாரு. இது சொல்றதுக்கு என்ன வேணுங்க ஒருத்தருக்கு, இது சொல்றதுக்கு ஒருத்தர் தைரியம் வேணும். பாருங்க அவ்வளோ ஜனங்கள் மத்தியில் ராஜாவுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அவங்க, அந்த புருஷர்கள் பேசுறாங்க நாங்கள் பணி வணங்க மாட்டோம் அது உங்களுக்கு தேவனை தவிர யாரையும் வணங்க மாட்டோம் அது உங்களுக்கு தெரிய கடவுது என்று சொல்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களோட தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார் சொல்லிட்டு ஒருவேளை எங்களை விடுவிக்க போனாலும் விடுவிக்காமல் போனாலும் கண்டினியூ பண்ணுங்க சார். நாங்கள் விடுவிக்காமல் போனாலும் நாங்க என்ன பண்ண மாட்டோம் வணங்க மாட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம், நாங்க செத்தாலும் சரி சாகுறோம் நாங்க என்ன பண்ண மாட்டோம். அப்ப எங்களுடைய உண்மையான தேவனை நான் வணங்கிட்டு இருக்கிறேன் ஆனா உங்களை மாட்டோம் என்ன பண்ண மாட்டேன் அப்படி இருக்கிற நாங்க வணங்க மாட்டோம் சொல்லாரு. அப்படின்னா அவங்களுடைய உண்மை தன்மை எப்படி இருந்தது பாருங்க, எங்களை விடுவிக்க போனாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் செய்ய மாட்டோம் சார். இப்போ சகோதர சகோதரி இது மாதிரி நமக்கு ஒரு சோதனை வருதுன்னு வச்சுங்களேன் எப்படி இருக்கும். அப்போ அந்த உண்மை தன்மை அந்த உண்மை என்ன பண்ணாங்க அன்னனியா அசரியா மிசைல் அங்கே காட்டினாங்க. அந்த உண்மை தன்மை அவங்க காட்டினதுனால தான் தேவன் உண்மையாக இருந்தாங்க எங்களுடைய உண்மையான தேவன் சொல்லிட்டு அந்த உண்மை தன்மை காட்டினதுனால தான் அந்த அக்னியில் போடும்போது கூட என்ன ஆகலைங்க அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. அதே மாதிரி தானியல் கூட அந்த அவருடைய உண்மை தன்மை காட்டினார் சகோதர சகோதரிகளை சகோதர சகோதரிகளை. அப்போ இன்னும் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு நிறைய வந்து லெசன் நமக்கு இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வரக்கூடியதாக இருக்குது. அப்போ சகோதர சகோதரிகளை இன்னும் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது தேவனுக்கு எப்படி அவங்க உண்மை தன்மை அவங்க வந்து காட்டியிருக்கிறாங்க என்று நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 5:29 அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. பாத்தீங்களா அப்ப என்ன சொல்றாருங்க, அப்போ மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறது பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது அப்படின்னா அப்ப பாருங்க அப்ப கர்த்தர் இயேசு எப்படி இருந்தாருங்க உண்மை உள்ளவரா இருந்தார் பிதாவாகிய தேவனுக்கு இல்லைங்களா. அப்போ உடன்படிக்கை பண்ணி அவர் வரும்போது இதோ தேவனை நம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன்னு சொல்லிட்டு வந்தபோது 30 ஞானஸ்தானம் எடுத்து 3.5 ஊழியங்கள் எப்படி இருந்ததுங்க, ரொம்ப கடுமையான ஊழியங்கள். ஆனால் கடைசியில் அவர் சொல்கிறாரு கல்வாரி சிலுவையில் எல்லாம் முடிந்தது. அப்போ பாருங்க அந்த 3.5 ஊழியம் எப்படி இருந்தது அப்படின்னு கடுமையாக இருந்தது. தேவனை சித்தம் செய்ய உண்மையாக தேவனுக்கு கர்த்தர் இயேசுங்க இருந்ததை நாம் பார்க்குறோம் சகோதர சகோதரர். அது மட்டுமல்ல தேவான் அவருடைய உண்மையை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி அப்போஸ்தலர்கள் பார்க்கும்போது அவங்களுடைய உண்மை தன்மையை காட்டினாங்க. எந்த ஒரு மனுஷனுக்கும் அவங்க என்ன பண்ணலங்க எந்த ஒரு மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு போகல. ஆனால் தேவனுக்கு தான் அவங்களுக்கு வந்து அந்த உண்மை தன்மை முக்கியத்துவத்தை அங்கே காட்டினாங்க என்று நாம் பார்க்குறோம். அப்படியே அப்போ புது சிருஷ்டிகளாக இருக்கிற நமக்கு நாம் அப்புறம் நம்ம வந்து யாருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், முதல்ல தேவனுக்கு கர்த்தர் இயேசு இல்லையா நமக்காக ஜீவன் கொடுத்துருக்காரு சகோதர சகோதரிகள். அப்போ முதலாவது தேவனுக்கு இல்லையா அந்த உண்மை தன்மை நம்ம காட்டக்கூடியவர்கள நாம் இருக்கிறோம் சகோதர சகோதரிகள். அப்போ தேவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவன் எப்படி இருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது படிங்க 7:9 ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். பாத்தீங்களா அவர் உண்மையுள்ள தேவன் என்றும் என்று நாம் பார்க்க போறோம் சகோதர சகோதரி. The faithful of God இல்லையா அப்ப உண்மையுள்ள தேவன் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த உண்மையுள்ள தேவன் அவருடைய கண்கள் யார் மேல் நோக்கமா இருக்கிறது, அப்ப உண்மையுள்ள தேவன் அப்ப உண்மையுள்ள தேவனுடைய கண்கள் யார் மேல் நோக்கமா இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது நீங்க படிங்க 101:6 101:6 தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி பாருங்க தேசத்தில் உண்மை உள்ளவர்கள் என்னோட கூட வாசம் பண்ணுவார்கள் என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். பாத்தீங்களா என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். அப்போ தேவன உண்மையுள்ள தேவனா இருக்கிறா அவருடைய கண்கள் யார் மேல் நோக்கமா இருக்கிறா அப்படின்னா உண்மையுள்ளவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் சகோதர. அப்ப அந்த உண்மையுள்ளவர்கள் நோக்கமா இருக்கிறது தேவனுடைய கண்கள். ஆனா அந்த உண்மை உள்ளவர்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறாரு? வசனம் படிங்க, Proverbs 28:20, நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பாத்தீங்களா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நாம் பார்க்கிறோம் சகோதர. இதெல்லாம் உண்மையுள்ளவர்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கிறோம், கர்த்தர் இயேசு வந்து நம்மளை வந்து இந்த சுத்திகரிப்பின் வேலைகளை செய்து கொண்டு இருக்கும்போது அவர் எதை சோதிக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் இல்லைங்களா. அப்ப நம்முடைய அர்ப்பணிப்பின் உண்மைத்தன்மை, அப்ப நம்முடைய அர்ப்பணிப்பின் உண்மைத்தன்மையை அவர் வந்து என்ன பண்றாருன்னா சோதிக்கிறார் அப்படின்னா, அப்ப நம்ம எந்த அளவுக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம் தேவனுக்கு என்று நாம் பார்க்கிறோம் சகோதர. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் என்னன்னு அப்படின்னா, டிசிப்ளைன் இன் அவர் கான்சிக்ரேட் லைஃப். அதாவது அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் ஒழுங்கு ஒழுக்கம் என்று நாம் பார்க்கிறோம் சகோதர. அப்ப பாருங்க, ஒழுங்கு அப்படின்னா பாருங்க, இந்த பைபிள் ஸ்டூடெண்ட் என்று சொல்றோம், வேத மாணவர்கள் என்று இன்னைக்கு சொல்றோம். அப்ப எதுதான் பேஸ் இருக்கு இந்த பைபிள் ஸ்டூடெண்ட்க்கு அப்படின்னா, முதல் சத்தியம் மற்றும் ஒழுங்குமுறைகள். ஒரு புது சிஸ்டிக்கு எது இருக்கணும் அப்படின்னா ஒழுங்குமுறைகள் சகோதர சகோதரிகள். அப்ப பாருங்க, ஒழுங்குமுறைகள் கண்டிப்பா இருக்கணும். தேவன் எப்படி இருக்காருங்க, நம்ம வசனங்களே படிக்கிறோம் இல்லைங்களா. அப்ப தேவன் ஒழுங்குக்கு தேவனா இருக்கிறார் இல்லையா. பரிசுத்தவான்களுடைய சபையெல்லாம் அப்படியே இருக்கிறது அப்படின்னா அந்த ஒழுங்கு அது சபைக்குள்ள இருக்கணும் என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். இன்னைக்கு நமக்கு சுவாதீனம் நமக்கு இருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த சுவாதீனம் எதன் அடிப்படையில் இருக்கணும், எதற்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னா அந்த ஒழுங்குக்கு உட்பட்டு இருக்கணும் என்று அங்கே சொல்கிறோம் சகோதர சகோதரி. அப்போ எனக்கு சுவாதீனம் இருக்குது என்று சொல்லி நம்ம என்ன வேணாலும் செய்ய முடியுமா? எனக்கு சுவாதீனம் இருக்கும் பிரதர், நான் என்ன வேணாலும் நான் செய்வேன். பாருங்க, இப்போ நிறைய பேர் சொல்லும்போது இந்த வார்த்தை சொல்லுவாங்க, ஆதாமுக்கே தேவன் என்ன பண்ண கொடுத்தாருங்க, சுவாதீனத்தை கொடுத்தாரு. அவர் வந்து அந்த கனியை புசிக்காதன்னு சொல்லும்போது கூட, அவர் புசிக்கும் போது கூட அவர் கைத்தடுத்து எதுவுமே பண்ணல, சுவாதீனம் கொடுத்தாரு. அது மாதிரி நமக்கு எல்லாருக்குமே சுவாதீனம் இருக்கு பிரதர் அப்படின்ட்டு இன்னைக்கு சொல்றத நம்ம பார்க்கறோம் சகோதர சகோதரி. அப்ப பாருங்க, தேவன் வந்து ஆதாமுக்கு சுவாதீனத்தை கொடுத்தாரு. அந்த சுவாதீனம் ஆதாம் எதுக்கு பயன்படுத்தினாரு, எதுக்கு நேராக பயன்படுத்தினார், பாவம் சாபம் மரணம் இல்லையா சகோதர சகோதரிகளே. சகோதர ரசல் அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு புது சிஷ்யர்களாக இருக்கிறன்னா நம்முடைய சுவாதீனம் இந்த ஒழுங்குக்கு உட்பட்டு நம்முடைய சுவாதீனங்கள் இருக்க வேண்டும். இந்த ஒழுங்கு முறைகளுக்கு உட்பட்டு நம்ம சுவாதீனம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாராம், தேவன் சோதிக்கிறார், சோதனைகள் வருது. இப்ப ஆதாம் வந்து செஞ்சும் போது என்ன வந்துச்சு அவருக்கு, சாபம் மரணம் தான் இல்லையா சகோதர சகோதரிகள். அப்ப பாருங்க, இந்த ஒழுங்கு ஒவ்வொரு புது சிஷ்டிக்குள்ளும் இருக்கணும். அப்ப பாருங்க, எனக்கு சுவாதீனம் இருக்கு என்று சொல்லி நம்ம இஷ்டத்தின்படி என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அந்த சுவாதீனம் ஒழுங்கு முறைகளுக்கு உட்பட்டு இருக்கணும் என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தைகள் பார்க்கும்போது நியாயப்பிரமாணங்கள் சட்டத்திட்டங்கள்லாம் தேவனுடைய ஒழுங்குக்கு உட்பட்டு தான் நம்மளை வந்து என்ன பண்றது படுத்துறாருன்னா செயல்படுத்துறாரு இல்லைங்களா. அப்ப கர்த்தர் இயேசு கூட வரும்போது தேவனுடைய வார்த்தைகளுக்கு உட்பட்டு ஒழுங்குகளுக்கு உட்பட்டு தான் அவர் வந்து என்ன பண்ணார், வந்தார் என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்ப அந்த ஒழுக்கத்தில் ஒருவர் இருந்து கொண்டதுதான் அந்த ஜீவ வழி என்ன பண்ண வேண்டியது இருக்கு, செலுத்த வேண்டியதா இருக்கு. அந்த ஒழுங்குமுறைகள் ரொம்ப முக்கியம், கடைப்பிடிக்கணும் நம்ம. அப்ப நம்முடைய சுவாதீனமே இருந்தாலும் ஒழுங்குமுறைகளுக்கு உட்பட்டு அந்த சுவாதீனம் இருக்கும், அதை நம்ம கடைப்பிடிக்கணும். அப்படி அந்த ஒழுங்குமுறைகளுக்கு இருந்து கொண்டுதான் நம்ம அந்த ஜீவ வழிகளை நம்ம செலுத்தக்கூடியவர்களா இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். நீங்க படிங்க ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பாருங்க. அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ இந்த ஒழுங்குமுறைகளுக்கு உட்பட்டு தான் நம்முடைய சுவாதீனம் இருந்தாலும் ஒழுங்குமுறைகளுக்கு உட்பட்டு தான் இந்த பலிகளை நம்ம ஜீவ பலியா நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இப்படி ஜீவ பலியா தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா செய்து கொண்டிருக்க நாம் செய்யக்கூடிய நாம் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, 2வது வசனம் சொல்லுது, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்ப தேவனுடைய நன்மையும் பரிபூர்ண சித்தம் என்னது என்று என்ன ஆகணும் அப்படின்னா மறுரூபமாகும் சொல்றாரு. அப்போ நம்ம அந்த ஒழுங்கு முறைகளுக்கு உட்பட்டு நம்ம அந்த ஜீவ பலியை நம்ம செலுத்தும் போது என்ன பண்றாருன்னா, மிகப்பெரிய ஒரு தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா இருக்கும் அது. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டுட்டு என்ன பண்ண முடியாது, பலி செலுத்த முடியாது, செலுத்தவும் கூடாது என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்போ தேவனுக்கு பிரியமான பலிகள் தான், ஜீவ பலி தான் நம்ம செலுத்தணும். ஆனா நம்மளுடைய பலிகள் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, அதான் நம்ம மல்கியாவில் பார்க்கிறோம். மல்கியா 1:13-14 இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திரணமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும். பாருங்க, இது என்ன பண்ணாங்க அப்படின்னா, பழைய பாட்டு காலத்துல தேவனுக்கு பலிகள் செலுத்தும் போது என்ன மாதிரியான பலிகள் செலுத்தினாங்கன்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாருங்க, பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். அது அப்படிப்பட்ட பலிகள் நீங்க செலுத்துறீங்க, உங்க கையில இருந்து நான் அங்கீகரித்து கொள்வேனோ. பாத்தீங்களா, ஜனங்க இப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க பலிகள் அங்க. ஆனா இந்த ஒரு காலப்பகுதியில நம்மளுடைய பலிகள் எப்படி இருக்கக்கூடாதுன்னா, ஊனமோ நசல் கொண்டதோ இல்லையா, குருடோ இது மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப பாருங்க, ஊனம் நசல் கொண்டது இதெல்லாம் என்னன்னா, முதல் தரமானது கிடையாது, தேவை இல்லாதது. மிச்சம் மீதி இருக்கிறது, யாருக்கு தான் கொடுப்பாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, மிச்சம் மீதி ஏதாவது இருக்குன்னா யாரு கொடுப்பாங்க? நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவனா? சகோதர சகோதரிகளே, நம்முடைய பலிகள் எப்படி இருக்கக்கூடாதுன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமான அந்த ஜீவ பலி, அந்த ஜீவனுள்ள அந்த பலிகளை நம்ம செலுத்தணும் என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்ப பாருங்க, அதுக்கு அடுத்தது 3வது ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ இன்னைக்கு கர்த்தர் இயேசு வந்து நம்மளை எதை சோதிச்சு கொண்டு இருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, நம்முடைய அர்ப்பணிப்பின் உண்மை தன்மை 1வது, 2வது சத்தியத்தின் மீதான அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில ஒழுங்கு, இன்னைக்கு ஒழுங்கு எப்படி இருக்கு நமக்கு சோதிச்சு கொண்டு இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. அதுக்கு அடுத்தது 3வது பாயிண்ட், 3rd பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது, ஃபெய்த் ஆன் ட்ரூத் அண்ட் கரஸ்பாண்டிங் கேரக்டர். அப்போ பாருங்க, சத்தியத்தின் மீதான விசுவாசம் மற்றும் அதுக்குரிய குணலட்சணங்கள் இன்னைக்கு சோதிக்கிறாரு சகோதர சகோதரி. அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாருங்க, நம்முடைய சத்தியத்தில் நம்ம இருக்கிறோம், சத்தியத்தின் மீதான விசுவாசம் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது? அப்போ உடன்படிக்கை செஞ்சு வந்திருக்கிறோம் இல்லையா, 53 கேட்டு வரும். அப்போ பாருங்க, நம்முடைய அஸ்திபாரம் எதன் மேல இருக்குது, எதன் மேல நம்ம கட்டி கொண்டுட்டு இருக்கிறோம், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது என்று நாம் பார்க்கும்போது அதான் சொல்றாரு, ஃபெய்த் ஆன் ட்ரூத், சத்தியத்தின் மீதான முழு விசுவாசம் நமக்கு இருக்குதா, நம்முடைய அந்த குணலட்சணங்கள் இருக்குதா, தெய்வீக குணலட்சணங்கள், நம்ம எந்த அஸ்திபாரத்தின் மேல நம்ம கட்டப்பட்டு வருகிறோம், இதை நம்ம சோதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். நீங்க படிங்க வசனம், லூக்கா 6:46 சில வசனங்கள். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். பாத்தீங்களா, அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிஞ்சு நம்ம இருக்கும்போது அதுக்கு யாருக்கு ஒப்பிட்டு பேசுறாரு அப்படின்னா, கண்டிப்பா பண்ணுங்க, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. பாத்தீங்களா, அப்போ கண்மலையின் மேல் நம்முடைய அஸ்திபாரம் என்ன பண்ண இருக்கணுங்க, போடப்பட்டிருக்கணும் அவருடைய வார்த்தையின் மேல இல்லையா சகோதர சகோதரி. அந்த அஸ்திபாரம் நம்ம இருக்கும்போது தான் இப்ப சோதனைகள் வரும்போது அதுல என்ன பண்ண முடியும், ஒருத்தர் நிற்க முடியும். கண்டினியூ பண்ணுங்க, என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். சகோதர சகோதரிகளே பாருங்க, அப்ப நம்முடைய அஸ்திபாரம் எதன் மேல இருக்கணும் அப்படின்னா, கண்மனையில் மேல் கட்டப்பட்டு இருக்கணும் என்று நாம் பார்க்கணும், அவருடைய சத்தியத்தின் மேல் இல்லையா சகோதர சகோதரி. அப்ப சத்தியத்தின் மேல முழு அந்த விசுவாசம் நமக்குள்ள காணப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கணும். அப்ப பாருங்க, நமக்கு அந்த ஒரு விசுவாசமே இல்லை, ஒரு நம்பிக்கையே இல்லை அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும் இல்லைங்களா. அப்ப அந்த சுத்திகரிப்பின் வேலை அப்ப சோதிச்சு கொண்டு இருக்கிறார். இந்த ஒரு காலப்பகுதியில நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, சத்தியத்தின் மேல முழு விசுவாசம், வெறும் விசுவாசம் இல்ல, முழு விசுவாசம் அங்க இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரி. இது சம்பந்தப்பட்டு அப்போஸ்தலன் பவுல் ஒரு வார்த்தை பேசுறாரு, வசனங்கள் படிக்கலாம். ஒன்று கொரிந்தியர் மூன்றாவது அதிகாரம் 10-15 வசனங்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிப்பாசாரியை போல அஸ்திபாரம் போடப்பட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவன் அவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். பார்க்க கடவர்கள், அப்ப எந்தெந்த எந்தெந்த மாதிரி கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க பாருங்க சொல்லிட்டு. போடப்பட்டிருக்க அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல், ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியிலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கிளியிலப்பட்டு தப்பினது போல இருக்கும். ஆமா சகோதர சகோதரி, அப்ப பாருங்க இப்போ யாராரு எப்படி கட்டுறாங்கன்னு சொல்றத பத்தி என்ன பண்றாருங்க. இங்க சொல்லப்பட்டிருக்குது ஒருவன் அங்க சொல்லப்பட்டிருக்குது. நீங்க இதுக்கு வந்து பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல சகோதர ரசல் சில விஷயங்கள் கொடுக்கறாரு. அங்க வந்து கோல்ட் சில்வர் பிரெசியஸ் ஸ்டோன், அப்ப பாருங்க பொன் வெள்ளி மற்றும் வெளியேற பெற்ற கற்கள் என்று அங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹுட் ஹே அண்ட் ஸ்டபல், அப்ப பாருங்க மரம் புல் வைக்கோல். அப்ப பாருங்க இது வந்து டெஸ்ட் பண்ணும், சோதிக்கணும். அப்படி சோதனைகள் வரும்போது இது எதில் தான் சோதிக்கப்படும் அப்படின்னா அக்னியில. இப்படி அக்னியில சோதிக்கப்படும் போது இப்ப நாளானதான் விளங்க செய்யும் இல்லையா. அக்னியில சோதிக்கும் போகும்போது எதுதான் நிற்கும், எதுதான் நிற்கும், பொன் வெள்ளி வெளியேற பெற்ற கல் இல்லையா. அப்ப அக்னியில எது அழிஞ்சு போயிடும், எது அழிஞ்சு போயிடும் அப்படின்னா மரம் புல் வைக்கோல். அப்ப பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல சகோதர ரசல் சொல்லும் போது இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கோல்ட் சில்வர் பெசிபிக் ஸ்டோன் இங்க என்ன சொல்றாருன்னா டிவைன் ட்ரூத் அண்ட் கரஸ்பாண்டிங் கேரக்டர். அப்போ தெய்வீக சத்தியம் மற்றும் தேவைய குணலட்சணங்கள் இங்க சொல்லப்படுகிறது சகோதர சகோதரிகள். அப்போ இந்த ஒரு குணலட்சணங்கள்ல இந்த ஒரு சத்தியத்தின் மீதான அஸ்திபாரம் நமக்குள்ள இருக்கும்போது ஒருத்தருக்கு அந்த சுத்திகரிப்பின் போது சில உபதங்கள் பாடல்கள் வரும்போதும் அவங்க என்ன பண்ணுவார் அப்படின்னா நிற்பார். அக்னி வரும்போது அவர் நிற்பார். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்குது அதே விஷயத்துல சகோதர அசல் அவங்க கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த உட் ஹே அண்ட் சபல் மரம் புல் வைக்கோல், வைக்கோல் அங்க சொல்லப்பட்டிருக்குது. இது எதை குறித்து சொல்றாரு அப்படின்னா ட்ரெடிஷ்னல் எரர்ஸ், ட்ரெடிஷ்னல் எரர்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் அன்ஸ்டபிள் கேரக்டர். சகோதர சகோதரிகளே, அப்ப பாரம்பரியமான தவறுகள், அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா பாரம்பரியமான தவறுகள். அது மட்டுமல்ல மனுஷனுடைய மத போதனைகள், இந்த பேதங்கள். அதுக்கப்புறம் சொல்றாரு எரர் சின் அண்ட் ஹிப்போக்ரசி. அப்ப பாருங்க தவறுகள் பாவம் மற்றும் ஹிப்போக்ரசி மாய்மாலம். அப்ப இதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு மரம் புல் வைக்கோல் சகோதர சகோதரி. அப்ப பாருங்க ஒரு உபதிரம் வரும்போது ஒருத்தருக்குள்ள வரும்போது எதுதான் நிற்கும் அப்படின்னா சொல்றாரு டிவைன் ட்ரூத் அண்ட் கரஸ்பாண்டிங் கேரக்டர், தெய்வீக சத்தியம் தேவடைய அதுக்குரிய குணலட்சங்கள் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அந்த உபதிரவத்தில் என்ன பண்ண முடியும், நிற்க முடியும். அப்ப பாருங்க அந்த பாரம்பரியங்கள் ட்ரெடிஷ்னல் எரர்ஸ், பாரம்பரியங்கள் அது சம்பந்தமான விஷயங்கள் பாவம் மற்றும் மாய்மாலம், இது மாதிரி இருந்துட்டு ஒருவர் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த ஒரு அஸ்திபாரத்தின் மேல் நிற்க முடியாது சகோதர சகோதரி. ஏனென்றால் நீங்க அதை வசனம் நீங்க படிங்க, 1 பேதுரு 4:18-19 வசனங்கள். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அறுதியானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். ஆமா சகோதர சகோதரி, அப்ப நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் அப்படின்னா இந்த உடன்படிக்க பண்ணிட்டு வந்திருக்கிற நாம் சுத்திகரித்து கொண்டிருக்கிற நம்ம, அப்ப நாமளே ரட்சிக்கப்படுவது அரிதானால் அப்படின்னா இந்த ஓட்டத்துல இந்த சுத்திகரிப்பதுல நிற்பது அரிதானால் பாவிகள் எங்கே நிற்பார்கள் அப்படின்னா மற்ற ஜனங்கள் சுத்திகரிக்கப்படாத நிலையில் இருக்கிற ஜனங்கள் அவங்களுடைய நிலை என்ன என்று கேட்கிறார் சகோதர சகோதரி. அதே மாதிரிதான் இன்னைக்கு கர்த்தர் இயேசு வந்து சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். நாம் புது சிஷ்யர்களாக இருக்கிற நாம் சுத்திகரிக்கப்படாத நிலையில் இருக்கும்போது நம்மளுடைய நிலை என்னவாக இருக்கும் பாத்தீங்களா. அப்போ நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிகள் எங்கே நிற்பார்கள் சகோதர சகோதரி. அப்ப பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் இயேசு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, விசுவாச குடும்பத்தார அவர் சுத்திகரித்து கொண்டிருக்கிறார், லேவியின் புத்திரரை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். அவர் கர்த்தருடைய ஆகும்படிக்கு நீதியான காணிக்கை செலுத்தும்படிக்கு அவர்களை வெள்ளியை போலவும் பொன்னை போலவும் அவர் சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். அப்ப சுத்திகரிப்பு எப்படியெல்லாம் பண்றாருன்னு சொல்லி நம்ம ரீப்ரன்ஸ்ல இருந்து பார்த்தோம். ஆனா நம்ம கர்த்தர் இயேசு இந்த சுத்திகரிப்பின் வேலையில எதை சோதிக்கிறார் அப்படின்னா, மூன்று பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்திருக்கிறோம் சகோதர சகோதரிகளை. எந்தெந்த பாயிண்ட்ஸ் பார்த்திருக்கோம் அப்படின்னா, நம்முடைய அர்ப்பணிப்பின் உண்மை தன்மை அவர் சோதிக்கிறார். ரெண்டாவது, அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் ஒழுங்குமுறை நம்மளை சோதித்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, மூன்றாவது பார்க்கும்போது சத்தியத்தின் மீதான முழு விசுவாசம் அது மற்றும் அதுக்குரிய குணலட்சணங்கள் சோதித்து கொண்டிருக்கிறார். அப்ப நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே, நாம் சிந்திக்க வேண்டியவர்களா நாம் இருக்கிறோம். அப்ப நீதிமானே ரட்சிக்கப்படுவது அதுல நிற்பது அரிதான காரியமா இருக்கும்போது பாவிகள் எங்கே? அப்ப நம்ம சுத்திகரிக்கப்படாத நிலையில ஒருத்தர் இருக்கும்போது நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் நாம் சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்ப இது சிந்தனையில வைத்து நம்ம கடைசியாக நம்ம வசனத்துக்குள்ளாக நம்ம முடிவுக்குள்ளாக நாம் வரலாம். ரெண்டு பேதரோ 1:10-12. ஆகையால் சகோதரரே, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலே, ஆகையால் சகோதர உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். நம்ம அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதையும் நம்ம என்ன பண்ணணும், உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலமும் இடறி விழுவதில்லை. நிமித்தமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். பாத்தீங்களா, அப்ப அதுல நிற்கும் போது அப்ப மிகப்பெரிய ஒரு பரலோக ஆசீர்வாதம், கர்த்தரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கக்கூடியதா இருக்குது சகோதர சகோதர. நாம் சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நம்ம அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் நாம் என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா நம்ம அப்போ அங்க உறுதி பண்ண வேண்டியதா இருக்குது சகோதர சகோதரிகளை. இந்த நேரம் வரைக்கும் யார் நிலையிருப்பான் என்ற தலைப்பினிகளாக நம்ம பார்த்தோம் சகோதர சகோதரிகளை. தேவனுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த பாடத்தை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் நன்றிகளை ஏற்றுக்கொண்டு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த கமிட்டியாருக்கும் மூப்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, தேங்க்யூ.